நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞானப்பிரகாசம். நண்பர் சதீஷ் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. நாம்ளும் தொலைக்காட்சியில் பார்க்குறோம். நானும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இருக்கேன். நம்மளும் வந்து அந்த இதில் தான் இருக்கோம். பாதிப்பு மயிலாடுதுறைக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால, நாகப்பட்டினத்தினுடைய வடக்கு பகுதியில் நம்ம இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் சேதங்கள் குறைச்ச அப்படின்னு தான் சொல்லணும். வேதாரண்யம் கோடியக்கரை அந்த பகுதியில் தான் வந்து சேதம் வந்து அதிகம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. நம்முடைய மாணவ இளைஞர் கூட்டமைப்புக்கிட்ட நான் வந்து இதை வந்து கண்டிப்பாக என்னுடைய ஆதங்கத்தை வந்து நான் வந்து அல்லது என்னுடைய ஆதங்கம் அல்லது நான் புரிந்து கொண்ட உண்மைகளை பகிர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிற இடத்துல வச்சு இதை வந்து நீங்கள் வந்து சோதித்து பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ இதே வேதாரண்யம் கோடியக்கரையில் பார்த்திங்கன்னா, கடற்கரை ஓரங்களில் மரத்தில் ஏறி நின்னா பல கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த பக்கம்லாம் கடல் தெரியும், சரியா? அந்த மாதிரி உயரம் உள்ள மரங்கள், தென்னை மரங்கள், இன்னும் பல மரங்கள் இருக்குது. அதெல்லாம் இன்னும் விடலை கடற்கரை ஓரங்களில், சரியா? இப்போது ஆனால் ஏக்கர் கணக்கில் வச்ச மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு விழுந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா வேரோட மூட்டோட விழுந்திருக்குது. இதெல்லாம் நிச்சயமாக வந்து நவீன ரகங்களாக இருக்கும். அதே மாதிரி மிக நெருக்கமாக நடப்பட்ட மரங்கள், இந்த நீர்ப்பாசன முறையை பார்த்திங்கன்னா, இந்த மரத்து ஓரமாகவே தண்ணி பாய்ச்சிருது. இந்த 3 அடி ஓரத்தில் மரத்து ஓரமாகவே, தண்டு ஓரமாகவே தண்ணி பாய்ச்சிருது. வேர்கள் வந்து தொலை தூரங்களுக்கு ஓடுறதில்ல, ஆழமாக ஊடுருவி போகிறதில்ல, அந்த மாதிரி, சரியா? அதே மாதிரி தென்னையை வந்து இவங்க சொல்கிற இடைவெளியில் நடுறது, 20 அடி 22 அடியில். அப்போவே நம்மளுடைய அப்பா மாட்டா நல்லா சொல்லி கொடுத்துட்டு போனான், எப்போ நட்டால் அதிகமாக விளையும் சொல்லி. என்ன எவ்வளோ இடைவெளி, ஆரோக்கியமான இடைவெளி வேணும், போதிய அளவு காற்று ஓட்டம் வேணும், நல்ல வெளிச்சம் வேணும், நிறைய மண்கண்டம் வேணுங்கிறத அப்போவே சொன்னான். எப்படி சொன்னான்? குருவை நண்டூரை, சம்பா நரி ஓட, வாழை வண்டி ஓட, தென்னை தேர் ஓட. இன்னும் சொல்லப்போனால் தென்னை திருவாரூர் தேர் ஓடன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலேயே பெரிய தேர் தமிழ்நாட்டிலே திருவாரூர் தேர் தான். அவ்வளோ பெரிய இடைவெளி வச்சு தான் தென்னை மரத்தையே நடணும்னு. அப்போ தான் அவ்வளோ தூரத்துக்கு வேறு ஓடி ஒன்றோட ஒன்று பிடிக்கும் அப்படின்னு. இப்போவே கத்திரி செடியை கூட நம்ம நட்டு வச்சா ரெண்டு எங்களுக்கு ஒரு கத்திரி செடி வச்சா அதை காய்க்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு கூட போதுமான இடைவெளி வேணும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அறிவுக்கு நம்மளாவே கணக்கு வச்சுக்கிறது, நம்மளாவே அதுக்கு வந்து மரத்து ஓரத்தில் கொண்டு போய் தண்ணி பாய்ச்சிருது, அந்த வேர்கள் வந்து வெகு தூரத்துக்கு ஓட விடாமல் வச்சுக்கிறது. அது மாதிரி வாழையை பார்த்தீங்கன்னா, வாழைக்கு வந்து இந்த மழைக்காலங்களில் வந்து முட்டு மரங்கிற ஒரு ஏக்கர் கண்டிப்பாக தேவை. முட்டு கொடுக்கும்போது காற்றுக்கு எதிர் திசையில் முட்டு கொடுத்துருந்தா வாழையெல்லாம் விழாது. முட்டு மரமே இல்லாமல் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பலன் ஒரு ஏக்கரை இந்த பொங்கலை கணக்கு வச்சு தாக்கு பிடிக்கும் திறன் இல்லாத வாழைங்களை எல்லாமே இப்போ கதிர் வர்றது மாதிரி இருந்தால் இப்போ ஒரு தோட்டத்தில் ஒரு ஏக்கரில் வருஷம் முழுவதும் வாழை தார் போடுற மாதிரி பயிர் பண்ணியிருந்தா அந்த வாழை தோட்டத்துக்கு அன்னைக்கு ஒரு ஏக்கர் வாழை அழியுமான்னு காலத்தில் நம்ம முன்னோர்கள் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க, பருவத்தே பயிர் செய், பட்டம் தட்டினால் நட்டம், காலப்பயிர் கரம்பில், எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாங்க. எப்படி பார்த்து பயிர் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க, பருவம் பார்த்து பயிர் செய்யணும். மழை பெய்யும் போது நீரை தேக்கி வச்சு நெல்லை விதைக்கணும், மழை இல்லாத பொழுது புஞ்சை பயிரை பண்ணணும். நஞ்சை புஞ்சைன்னு ரெண்டை பிரித்து வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ரகங்கள்லேருந்து மாறி, ஏன்னா மாப்பிள்ளை சம்பாரம் நட்டிங்கன்னா 6 அடி உயரம் வெள்ளம் எடுத்தாலும் அதுக்கு மேலே நெல் வந்து நிற்கும் தானே. யோசிச்சு பாருங்கள், 1.5 அடி 2 அடி 2.5 அடியில் நெல்லை வச்சிங்கன்னா உரங்களை 1.5 அடி 3/4 அடி மழை பெஞ்சாலே நீங்கள் வடித்து தான் ஆகணும். 6 அடி உயரம் எங்கேயாவது பூமியில் மழை பெஞ்சிருக்கா? 6 அடி உயரம் தண்ணி மழை பெஞ்சிருக்கா? 6 அடி உயரம் மாப்பிள்ளை சம்பா வளரும், சீரக சம்பா வளரும், இது வரும், ஒட்டடை வரும். ஒரு தடவை நட்டால் 2 தடவை அறுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம், அறுத்த மறுநாளே ஒட்டடை மேலே வரும். அந்த மாதிரி நெல் ரகங்கள்லாம் விட்டுட்டு நம்ம கட்டரகங்கள் நெல் ரகங்களை விட்டு எல்லா தண்ணியும் வடிய வச்சு வெள்ளத்தை ஏற்படுத்தி அங்கங்கே பெய்கிற தண்ணி அங்கங்கே நின்று இருந்தால் ஏது வெள்ளம்? தமிழ்நாட்டில் எங்காவது 1 அடி உயரத்துக்கு 1 நாளைக்கு மழை பெஞ்சிருக்கா? 33 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கா? 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் வெள்ளம். காரணம் என்னன்னா, மேட்டு மாவட்டத்தில் உள்ள தண்ணீரை பூரா வடிக்கிறதுனால பள்ளத்தில் அவ்வளோ தண்ணி வந்து நிற்கிது. 1 ஏக்கரில் பெய்கிற தண்ணி அடுத்த ஏக்கருக்கு போகும்போது அடுத்த ஏக்கர் தண்ணி வடிஞ்சாதானே வெள்ளமாக இருக்காது. 1 ஏக்கரில் உள்ள 1/2 அடி தண்ணி அடுத்ததாக பக்கத்தில் உள்ள 1/2 ஏக்கர் 1 ஏக்கரில் உள்ள 1/2 அடி தண்ணி வடியறதுங்காட்டியுமே வடியுது. அதனால் இது 1/2 அடி 1 அடியாக போகுது, 1 அடி 1.5 அடியாக போகுது, 1.5 அடி 2 அடியாக போகுது. 10வது வயலை தாண்டும் போது பைத்தர 5 அடி வயரம் தண்ணியாக போயிடுது. பள்ளத்தில் உள்ள 1 ஏக்கர் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் மேட்டில் உள்ள 1 ஏக்கர் தண்ணி வடிஞ்சதுன்னா வெள்ளம் கிடையாது, 1/2 அடி தண்ணியாகவே வெள்ளம் போயிட்டுருக்கோம். ஆனால் மேட்டில் உள்ள தண்ணி வேகமாக பள்ளத்தில் வடியுது. இந்த மாதிரி தாங்க வெள்ளமே செயற்கையாக நம்ம ஏற்படுத்துகிறோம். மழைநீர் சேகரிப்புன்னு ஒன்று வீட்டு குறையில் பெய்கிற தண்ணியெல்லாம் கொண்டு போய் பூமியில் விடுறோம். ஒரு கிராமத்தில் எத்தனை 100 ஏக்கருங்க நிலத்தை சுற்றி இருக்குது, வயறு கிராமங்களை சுற்றி இருக்குது. அவ்வளோ நிலத்திலையும் பெய்கிற தண்ணி அங்கங்கே நிறுத்தினா எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும், எவ்வளோ நீரை சேமிக்க முடியும். ஒரு ஏக்கரில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், ஒரு அங்கல தண்ணிங்கிறது ஒரு ஏக்கரில் ஒரு அங்கல தண்ணிங்கிறது 110 டன்னு. அப்போ ஒரு அடி ஒரு காலடி ஒரு 3 அங்கல மழை பெஞ்சுன்னுச்சிங்களேன் எவ்வளவு, 3 × 110 டன்னு. இவ்வளோ தண்ணியை எங்கேயாவது நம்மளால் சேமிக்க முடியுமா, உற்பத்தி பண்ண முடியுமா? ஏன்னா மேகம் நிறையா இருந்தால் தான் மழையே பெய்யும், மேகம் நிறையா இருந்தால் தான் மழையே பெய்யும். மேகம் நிறையா இல்லைனா எப்படிங்க மழை பெய்யும், எவ்வளோ மேகம் இருக்கோ அதுக்கு தகுந்த அளவு தான் மழை பெய்யும். மேகங்கிறது என்ன, மேகங்கிறது நீராவி, நீராவினால் ஏற்படுறதுனாங்க மேகம். நீராவி வேணும்னா என்ன செய்யணும், நிறைய நீரை ஆவியாக்கணும் தான் நீராவி கிடைக்கும். நிறைய நீரை ஆவியாக்கணும்னு என்ன செய்யணும், நீரை எங்கே ஊற்றி நீ ஆவி வைக்கிங்க, யார் வந்து நெருப்பை போட்டு ஆவியாக்க முடியும், நிலத்தில் நீரை நிறுத்தினீங்கன்னா சீக்கிரம் நீராவியாகும். கடலில் இருக்கிற நீரை விட, குளத்தில் இருக்கிற நீரை விட பூமியில் நிறுத்தினா அந்த தண்ணி சூரியனுடைய வெப்பத்தாலையும் நிலத்து உள்ளேருந்து வர வெப்பத்தாலையும் சீக்கிரமாக நீராவியாகும். இந்த நீராவி தான் மேகமாக உருமாறும், இந்த மேகங்கள் தான் மழையை பொழியும். இந்த மேகங்கள் அழுத்தம் அழிகரிக்கும் போது அழுத்தம் குறைவான கடல் பகுதியை நோக்கி அங்கே ஏற்கனவே குளிர்ந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீராவி ஆகி இருக்கிற மேகங்களையும் சேர்த்து இழுத்துட்டு வந்து மழை பெய்யும். அங்கேருந்து இழுத்துட்டு வர மேகத்துக்கு பேர் தான் புயல்னு பேர், தள்ளிட்டு வர்றதுக்கு பேர் தான் புயல்னு பேர். இதை தான் திருவள்ளுவர் சொல்கிறான், புயல் என்னும் வாரி வளம், புயல் என்னும் வளம் வாரி அப்படின்னு சொல்கிறான். வளத்தை வாரிக்கிட்டு வர்றதுக்கு பேர் தான் புயல்னு திருவள்ளுவர் சொல்கிறான். அதை காத்துன்னே சொல்லு, வான் சிறப்பில் வருது பாருங்கள் அந்த குரல், வளம் வாரி என்னும் புயல் குன்றிக்கால் ஏரின் உழார் உழவர். அந்த குரலை அப்படி படிக்கணும். ஆனால் குரல் இப்படி எழுதியிருக்காங்க, திருவள்ளுவர் எழுதும்போது இப்படி எழுதியிருக்கான். எப்படி எழுதியிருக்கான், ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால். அந்த குரல் உண்மையில் எப்படி படிக்கணும்னா, வளம் வாரி என்னும் புயல் குன்றிக்கால் ஏரின் உழார் உழவர். அதாவது புயல் அடிக்கலைன்னா மழை வராது, மழை வரலைன்னா பூமியில் ஈரம் இருக்காது, பூமியில் ஈரம் இல்லைன்னா எந்த உழவனும் ஏர் உழ வயலுக்கு போக மாட்டான், உழவு உழ மாட்டான், பயிர் வைக்கணும்னு ஆசைப்பட மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போ புயலுங்கிறது பூமி எங்கும் வளத்தை வாரி கொண்டு வருகிறது. இப்போவும் கூட பாருங்கள், நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது நண்பர் ராமலிங்கம் சொன்னார், இன்னும் 2 வருஷத்துக்கு என் மச்சான் வெளியூர் போக மாட்டான்னு. ஏன்னு கேட்டேன், இன்னும் 2 வருஷத்துக்கு அவன் கிணத்துல தண்ணி எடுத்து போவதுன்னு சொல்கிறான் திண்டுக்கல்ல, அவ்வளோ தண்ணி கிணத்துல வந்துச்சான், இன்னும் 2 வருஷத்துக்கு விவசாயம் பண்ணுவாங்களாம். பல மாவட்டங்களில் அந்த புயல் போயிருந்ததுனால தாங்க மழையை பெஞ்சிருக்கு, இல்லாட்டினா ஆண்டு முழுவதும் வெப்பசலனத்தால் பெய்கிற மழை தான். சரியா, அங்கங்கே பெய்கிற மழை அங்கங்கேயே நிற்கும். நம்ம வானிலை அறிக்கை இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த ஆண்டு தாங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு கடவுள் கருணையாலையும் நம்முடைய மாணவ இளைஞர் கூட்டமைப்பு பல இடங்களில் வரப்பு எடுத்ததாலையும் கூட இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். அது உண்மையோ பொய்யோ, இந்த புயலுங்கிற ஒன்றை இப்போ தான் நம்ம சந்திக்கிறோம், கிட்டத்தட்ட 98ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் புயலுங்கிற ஒன்று இப்போ தான் சரியான முறையில் வீசி பல மாவட்டங்களில் ஈரத்தை கொண்டு வந்திருக்கு. தாறுமாறான பயிர் சாகுபடி முறைகளை தேர்ந்தெடுத்ததாலையும் பருவத்தே பயிர் செய்யாததுனாலையும் தான் இந்த தாறுமாறான குளறுபடிகள் நடந்திருக்கு. நாட்டு ரக தென்னை மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வளைஞ்சி தரையை தொட்டுட்டு திருப்பி நிமிந்துக்கும், அப்படி நார் சத்து மிகுந்த மரங்கள் நாட்டு ரக தென்னைகள்லாம். 50 வருஷம் 100 வருஷத்துக்குள்ள மரம்லாம் இன்னமும் இருக்குது பாருங்கள் பல இடங்களில். அப்போ அதுக்கெல்லாம் புயல் அது சந்திக்கவே இல்லையாண்ணா, சந்திச்சுது. பாதுகாப்பற்ற நிலையில் நிற்கிற மரங்கள், வேர் பிடிப்பு இல்லாத அளவு பூமியில் மண்கண்டம் இல்லாத நிலையில் நிறுத்தப்படுகின்ற மரங்கள், இந்த மாதிரி மரங்கள் தான் இந்த புயல் வெள்ளத்தில் சாஞ்சிருக்கு. சரிங்களா, அதனால் நம்முடைய மாணவலைஞர் கூட்டமைப்பு விழிப்போடு இருந்து எப்படி பயிர் செய்யணும், எந்த மாதிரி பயிர் செய்யணும், எப்படிலாம் பயிர் வகையை செய்ய கற்றுக்கணும் அப்படிங்கிறத பயிர் செஞ்சு நம்ம பாதுகாப்பாக முன்மாதிரியாக இருந்து தன்னையும் காப்பாற்றிட்டு நம்முடைய மக்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் கவனிங்க, 1 ஏக்கரில் ஒரு தென்னை, 1 ஏக்கரில் உள்ள ஒரு தென்னை 1 வருஷத்துக்கு 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் வரைக்கும் காய்க்கும். குறைச்சலாக 50,000 1 லட்சம் வரைக்கும் காய்க்கும்னு ஒரு தோராயமாக கணக்கு வச்சுக்கலாம், நான் எவ்வளோன்னு கேட்கல. 1 ஏக்கரில் ஒரு தென்னை 1 வருஷத்துக்கு 1 லட்சம் கிடச்சி காய்க்குதுன்னா, இப்போ ஒரு தென்னை 1 ஏக்கர் தென்னை அழிஞ்சுதுன்னா 5 வருஷத்துக்கு அவனுக்கு வருமானம் இருக்காது. இப்போ உதாரணமாக 1 ஏக்கரில் வந்து தென்னைக்கு வந்து நஷ்டஈடாக வந்து 1 லட்சரூபா கொடுக்குறதா வச்சுக்கோங்களேன். இப்போ 1 ஏக்கரில் வந்து 1 லட்சரூபா நஷ்டஈடு கொடுத்துட்டாங்க, 1 ஏக்கரில் நடுறதுக்கு தென்னங்கன்று இலவசமாகவே அரசாங்கம் கொடுக்குதுன்னே வச்சுக்கலாம். இப்போது இவங்களுக்கு அடுத்த வருஷம் 1 ஏக்கரில் நஷ்டஈடு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அடுத்த வருஷம் புயல் அடித்து உழுந்தால் தானே கொடுப்பாங்க. அப்போது இதிலேருந்து 5 வருஷம் திருப்பி இவங்க கன்று வச்சாங்கன்னா காய்க்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். இப்போ வச்சாங்கன்னா கூட 1 ஏக்கர் தென்னை இழந்த விவசாயி இப்போ கன்று வச்சா 5 வருஷம் காய்க்கிறதுக்கு, 5 வருஷத்துக்குள்ள ஒரு வருமானம் எவ்வளோ வருங்க, 1 ஏக்கரில் 1 லட்சம்னா 5 லட்சம் வரும். இவங்களுக்கு இழப்பீடு 1 லட்சம் கிடச்சிச்சு, மிச்சம் 4 லட்சம் நஷ்டம் தானே. ஆனால் இதுவே ஒரு நாட்டு ரகமாக இருந்தால், அது காய கீழே சாயாத ரகமாக இருந்து நல்ல ரகத்தை தேர்வு செஞ்சு நட்டிருந்தா, பாதுகாப்பான முறையில் நட்டிருந்தா இவ்வளோ அழிவு வந்திருக்காது தானே. அதே மாதிரி கலப்பு பயிர் ரகங்களை நட்டிருந்தாலும் அழிவு வராது, தென்னைக்கு இடையில் ஊடு பயிர்கள். சரியா, அந்த மாதிரி பல்வேறு விதமாக சிந்திக்கணுங்க, விவசாயத்தை வந்து பாதுகாப்பான முறையில் கொண்டு போகணும், பாதுகாப்பான முறையில் சிந்திக்கணும். அதையும் மீறி இயற்கை அழிவு நடந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். சரியா, விவசாயிக்கு நாள் வருமானம் இருக்கணும், மாத வருமானம் இருக்கணும், சீசன் அதாவது அந்த என்ன செய்வோம் பருவகால வருமானம் இருக்கணும், ஆண்டு வருமானம் இருக்கணும். இப்படி நாள் வருமானம், வார வருமானம், மாத வருமானம், பருவகால வருமானம், ஆண்டு வருமானம், இப்படி ஒவ்வொரு வகையிலையும் வருமானம் வர்றது மாதிரி விவசாயம் வந்து விவசாயத்தை வந்து விவசாயியை வந்து வடிவமைக்கணும் விவசாயி. சரியா, அதுவும் இயற்கையான முறையில் வடிவமைக்க கற்றுக்கணும். சரியா, அப்போ தான் நம்ம விவசாய குடும்பத்தங்களை வந்து பாதுகாப்பாக நம்ம வாழ வைக்க முடியும். அரசாங்கத்தாலலாம் இவ்வளோ நிவாரணத்தை கொடுக்க முடியாதுங்க. ஒரு ஏக்கரில் 5 வருஷத்துக்கு காய்க்கிற தென்னம் காய்க்கிற காய் வருமானத்தாலாம் கொடுக்க முடியாது. ஒரு ஏக்கரில் நெல் அழியுது பாருங்கள், அவ்வளோ வருமானத்தையும் அரசாங்கத்தாலாம் நஷ்டம் கொடுக்க முடியாது. எங்கேருந்து அரசாங்கம் கொடுக்க முடியும்? அவ்வளோ பணத்தை அரசாங்கம் எங்கேருந்து எடுத்து கொடுக்க முடியும்? அதனால் நம்ம தான் அரசாங்கத்தையும் காப்பாற்றணும், நம்மளையும் காப்பாற்றிக்கணும். அதுக்கான பாதுகாப்பான முறையில் நம்ம மாணவ இளைஞர் கூட்டமைப்பு ஈடுபடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.